यस्य वाक्पुरति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् अयानिधिं देह भृतं शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। असंख चक्र लंचन सरुद्ध पुंड्र मंडितः प्रकंठ लग्न सत्तुलस्य नर्घ पद्म मालिकः। तांतरीय सूत्तरीय यज्ञ सूत्र शोभितः मम वीरस्तु मानसे गुरुस्त वेंकटेश्वरः। यत्पदाम्बोरुहध्यान विद्धस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं व्यापुनेयं नमामितम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुसग्रहम् होत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यापुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இதற்கு முன்பு இரண்டு ஸ்லோகங்களினாலே பிராட்டியோடு கூட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை கூறும் பொழுது பிராட்டியினுடைய பெருமையை நாம் பார்த்தோம். அளவந்தார் சாஸ்திரத்தில் லகர்த்தயசா பவனம் புஜம் தரும் தவ பிரியந்தாம எதிய ஜன்போ ஜெகத் சமஸ்தம் எத பங்க சம்சயம் எதர் சமம் போது அமன் சபந்தேஜ என்றார். அந்த பெருமாள் தன்னுடைய பெருமார்பை பிராட்டிக்கு உறைவிடமாக ஏற்படுத்தி கொடுத்து அதனால பெருமை கொண்டார் என்று அருளி செய்தார். பிராட்டியினுடைய பிராட்டி அவதரித்த ஸ்தலம் இந்த திருப்பார்க்கடல் பெருமாளுக்கு மிகவும் உகந்த இடமாக இருக்கின்றது என்பதையும் சொன்னார். உலகம் முழுவதுமே இந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையிலே அடங்கி இருந்திருக்கு, அதை சார்ந்திருக்கின்றது என்பதையும் சொல்லி அந்த பிராட்டிக்காகத்தான் சமுத்திரத்தை கடைந்தார், சமுத்திரத்தில் அணையை கட்டினார் என்று சொன்னார். இப்பேற்பட்ட பிராட்டியை அவ்வளவு மகாத்மங்களை உடைய அந்த மகாலட்சுமியை தன்னுடைய விஸ்வரூபத்தைக் கொண்டு எப்பொழுதும் அனுபவித்தாலும் கூட அப்பொழுது இப்பொழுது ஆறாவதமாக எவிட்டாத இன்பத்தை பயக்குபவளாக பிராட்டி இருக்கின்றாள் என்று அடுத்த ஸ்லோகத்திலே சாதித்தார். அந்த பிராட்டி பெருமாளுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவளாக அவருக்கே ஏற்றவளாக இருந்தாள் என்பதை சொன்னார். சதா தவைவோச்சிதையா தவஸ்ரீயா என்று அருளி செய்தார். தவைவோச்சிதையா அந்த பிராட்டி பிராட்டிக்கே பெருமாளுக்கே ஏற்பட்டவளாக எழுந்திருள் இருந்திருக்கார். ஆகையால அவருக்கு அது தவஸ்ரீயா என்று சொன்ன விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி என்று எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவளாக இருந்திருக்கிற அந்த நிலைமையை இங்கு தவஸ்ரீயா என்று அருளி செய்தார். ஆகையால இப்படி பிராட்டியனுடைய பெருமை இரண்டு ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்டது. அடுத்தது பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கார் ஸ்ரீவைகுண்டத்தில். வைகுண்டே பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்ரி ஆஸ்தே விஷ்ணு ரஜந்தி ஆத்மா என்று அருளி செய்தார். அதாவது லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இருந்த பிரகாரத்தினால வைகுண்டத்தில் பிராட்டியோடு கூட எழுந்தருள் இருக்கிற பெருமாளை சொன்னார். ஆஸ்தே விஷ்ணு ரஜந்தி ஆத்மா இங்கு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை சொல்லும் பொழுது இந்த புராணத்திலே பிரசித்தமாக இருந்திருக்கிற எம்பெருமானை சொல்லும் பொழுது எங்கு எழுந்தருள் இருக்கிறார் என்பதை சொல்லுகின்றார். ஆன திருவனந்தாழ்வான் மேல் எழுந்தருள் இருக்கின்றார். அந்த திருவனந்தாழ்வானுடைய பெருமையை சொல்லுகின்றார். தயா தகாசீனம் அனந்த போங்கினி பிரகிருஷ்ட விஜயான பலை கதாமணி பணமணி விராத மயூக மண்டல பிரகாச மானோதர திவ்யதாமணி பிரம்மா எங்கே எழுந்திருக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்திருக்கிறார் கேட்டார். பிராட்டியோடு எழுந்திருக்கார், மகாலட்சுமியோட கூட எழுந்திருக்கார். அவர் திருமணம் தாழ்வான் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆயிரம் படங்களை உடைய திருமணம் தாழ்வான், அந்த அனந்தன்னே பேரு அவருக்கு. அனந்தன்னு பேரு தயாசக ஆசீனம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க சொல்லச்சு பிராட்டிக்கு எத்தனையோ தேவிகள் இருந்தாலும், பெருமாளுக்கு எத்தனையோ தேவிகள் இருந்தாலும் கூட, பூமி தேவி, நீடாதேவி என்று பல மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கூட, அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பிராட்டிக்கு முக்கியத்துவம். ஆகையாலதான் இங்கு இரண்டு ஸ்லோகங்கள்னாலே பிராட்டியை சொல்லுகின்றார், மகாலட்சுமியை சொல்லுகின்றார். அந்த மகாலட்சுமியோடு எழுந்தருளியிருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்துருக்கா, அதுதான் இந்த இடத்துல சொல்ல போற தயா சகாசீனம் அப்படின்னு சகசப்தத்தை. அவளோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, கூட சகசப்தம் வந்துன்னா சகிப்பே அப்பிரதான எடுத்து, அந்த பிராட்டிக்கு அப்பிரதானம் வந்துட்டு, அவளை காட்டிலும் முக்கியமா இருந்துருக்கிறது யாரு அப்படின்னா எழுந்தருளி இருந்துருக்கிறது பெருமாள். அந்த பெருமாளை பற்றி சொல்லி சொல்ற ஆலோக ஸ்ருதினு ஒரு ஸ்ருதி. அந்த ஸ்ருதியில கௌஷிக உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமாள் எப்படி எங்க எழுந்தருளி இருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. சஹஸ்ரஸ்தோணே விநிர்மிதே திருட உக்ரே எத்ர தேவானாம் அதிதேவ ஆஸ்தே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லச்சு சஹஸ்ரஸ்தோணே, ஆயிரம் ஆயிரங்கால் மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே அங்கு பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். இந்த ஆயிரங்கால் மண்டபம்ன்றதுதான் திருமாமணி மண்டபம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் எழுந்திருக்கிறார். அதுல ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் சொல்லச்சு ஆனந்தமயமாக இருந்திருக்கிற மண்டப ரத்னத்தில் சஹஸ்திரஸ்தோணாதினா ஆம்நாத்தம் அவாப்னவாணி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சஹஸ்திரஸ்தோணம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திருமாவளவன் மண்டபத்திலே பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கார். அதுல என்ன விசேஷம்னா, ஆயிரங்கால் இருக்குன்னு வச்சுக்கோ, ஆயிரங்கால் இருக்கிற அந்த திருமாவளவன் மண்டபத்துல பெருமாளை சேவிக்கலாம். இப்ப ஆயிரம் பேர் சேவிக்கலாம்னாக்கா, ஆயிரம் பேர்ல இன்னொரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்கனாக்கா இடம் போறாது, போய் நெருக்கடி வராது. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் சேவையாற மாதிரி பெருமாள் சேவை இருந்துருக்குமா, அத்தனை பேரையும் அடக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அது ஒரு மண்டபம், அப்பேற்பட்ட மண்டபம், அப்ராகிருதமான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருந்துருக்க தயா சகாசீனம் அனந்த போகினி என்பதாக சொல்லுகின்றார். அனந்தன்னு ஆதிசேஷனுக்கு பேரு. அந்த அனந்தனுக்கு அந்த அனந்தன்ற வார்த்தையே சொல்ற, ஆதிசேஷனுக்கு அனந்தன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, அனந்தன்றது சொல்லச்சு அனந்தன்ற பேர் பெருமாளுக்கு பேரு, பிரம்மத்துக்கு சொல்லச்சு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லப்படுகின்றது. இது சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை கமலத்துவம் சொல்லக்கூடியதாக, அனந்தத்துவம் என்று சொல்லக்கூடியதாக அனந்தத்துவம் என்கிற ஒரு நிலைப்பாடு சொல்லுகின்றது. அனந்தத்துவம் அப்படின்னா அளவிட முடியாத, அளவிட முடியாத ஒரு தன்மை. பெருமாள் அளவிட முடியாதவராக எழுந்தருள் இருக்கார், அனந்தனாக எழுந்தருள் இருந்திருக்கார். கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், தேச பரிச்சேதம் என்று காலத்தினாலோ தேசத்தினாலோ வஸ்துவினாலோ வரையறை செய்ய முடியாமல் எழுந்தொள்ளி இருக்கிறவர் பெருமாள். காலத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலத்துல இருந்தார், இந்த காலத்துல இல்லை என்பது இல்லாமல் எல்லா காலத்திலையும் எழுந்தொள்ளி இருந்தவர் பெருமான் என்பது அனந்தன். அதற்கு வஸ்துன்னு சொல்லுச்சு, இந்த வஸ்துல இருக்காரு, இந்த வஸ்துல இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லாமல் எல்லா வஸ்துவிலையும் நீக்கமுறை எழுந்தொள்ளி இருப்பது தேச பரிச்சேதம், என்ன தேசத்துல இருந்தார் என்ன தேசத்துல இல்லைன்னு சொல்லதாக இல்லாமல் எல்லா இடத்திலையும் இருப்பவராக எழுந்திருப்பது. இப்படி எம்பெருமானுக்கே உண்டான ஒரு திருநாமத்தை திருணந்தாழ்வானுக்கு அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆதிசேஷனுக்கு அந்த பேர் வருது. இந்த பேர் ஆதிசேஷனுக்கு வரத்துக்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். பெருமாளுக்கு இருக்கிற பேர் பெருமாளுக்கு தானே இருக்கணும், இது என்ன பண்ணணும், எப்படி வந்தது என்று கேட்டார். அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானத்துல அருளி செய்கிறார், கந்தர்வாப்சரதா சித்தாக பகின்னர மகோரகாக நாந்தங்குணானாங் கச்சந்தி தேனா அனந்தோயம் உச்சதே என்று சொல்லப்படுகிறது. கந்தர்வாப்சரதா சித்தாக, கந்தர்வர்கள் அப்சரசுக்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் லகின்னர மகோரகாக இந்த ஆதிசேஷன் மாதிரியே பெரிய பெரிதாக இருந்திருக்கிற ஆதிசேஷனை சார்ந்ததாக இருந்திருக்கிற பாம்புகள் இவை எல்லாமாக சேர்ந்து நாந்தங்குணானாங் கச்சந்தி தேவா தேனா தேன அனந்த ஆயமுச்சது. ஆதிசேஷனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களால் சொல்லி முடியாதான், அவர்களால சொல்ல முடியாது, முடிந்து அந்தம் குணானாங் கச்சந்தி ஆதிசேஷனுடைய பெருமை முழுக்கும் சொல்லி விட்டிருப்பார்கள், கட்டாயம் சொல்லியிருக்க முடியாது, சொல்ல முடியாததாக இருந்திருக்க என்பதாக சொல்லுங்க. அதனாலதான் அவருக்கு அனந்தன் என்று பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார். எப்படி பெருமானுடைய பெருமையை யாராலையும் சொல்ல முடியாததாக இருக்கின்றதோ அதே மாதிரிதான் ஆதிசேஷனுடைய பெருமையும் யாராலையும் சொல்ல முடியாதபடி இருப்பதனாலே அவருக்கு அனந்தன் என்பதாக பெயர் என்று பெயர் ஏற்பட்டது என்பது சுவாமியினுடைய வியாக்கியானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அனந்தனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் பாதுகையை பற்றி சாதிக்கும் பொழுது பெருமாள் சாதிக்கிறோம், சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். லிக்கேத்த ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா அப்படின்னு பாதுகையினுடைய பெருமையை நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இதை எழுத ஆரம்பிக்கிறது என்னால எழுத முடியுமா? 1000 ஸ்லோகத்துல ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் எழுதுறதுன்றது பெரிய கஷ்டம், அது வேற விஷயம். இருந்தா கூட சரி, 1000 ஸ்லோகம் எழுதித்தன்னா கூட எழுத முடியுமா அப்படின்னா அந்த 1000 ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது தான் பாதுகையினுடைய பெருமையா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. எப்படி அப்படின்னா, சத்தார்ணவி எது சமயத்து மஷி பவித்ரி அப்படின்னா, இந்த சமுத்திரம் 7 சமுத்திரமும் சேர்ந்து ஒரு ஒரு இங்கா எடுத்துனாக்கா என்ன எழுதணும்னாக்கா பேனா போகணும், இங்கு போகணும், எல்லாம் போகணுமோ இல்லையோ, அதுல வரைச்சு இங்கா இருந்து ஆதிசேஷனே பக்தா சஹசிரவதனா இது விஷயத்த சொல்றவர் ஒருத்தர் வேணும், 1000 வதனங்களை உடைய திருமுகங்களை உடைய ஆதிசேஷனே சொல்றவராக இருந்து இப்படிப்பட்டதான இருக்கிற இந்த இங்கியும் கொடுத்துட்டு பேனாவையும் வச்சிருந்து எழுதுறதாக இருந்தாலும் கூட லிக்கேத்த ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா, இப்படி எழுதினாக்கா ரங்கபதி பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவமானது எழுதப்பட்டதாக ஆகும்னா அப்படி தேவைப்படுறது, இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம், இப்படி இருந்தா ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லலாம் அப்படின்னா இப்படி இருக்கவும் முடியாது, ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தையும் சொல்லி இருக்கும் சொல்ல முடியாது என்பதாக அர்த்தம். அது அப்போ அந்த அந்த மாதிரி அனந்தனுடைய பெருமைய கந்தர்வர்கள் அப்சரசர்கள் அப்சரச சித்தர்கள் அது கிண்ணரர்கள் மகோரகர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் கூட சேர்ந்து சொல்லியும் ஆக போறது இல்லைன்னு அர்த்தம். நான் தன் குணானாங் கச்சந்தி, அதனாலதான் அவருக்கு அனந்தன் என்கிற ஒரு பெயர் வருது அப்படின்னார். இது மாத்திரமில்ல, தயா சஹாசீனம் அனந்த போகினி, அனந்த போகினி விஸ்வம்பராதாரண வினியுக்தே மகாபோகினி, பூமியையே தாங்கின்றிருக்க அந்த தாங்கின்றிருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு அனந்தனாகிற ஒரு பெரிய ஒரு ஒரு இதுல படுக்கையில என்பதாக அர்த்தம். அந்த போகத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் அனந்த போகினி என்பதாக. அது மாத்திரமில்ல, இன்னொரு விசேஷம் சொல்ற, பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது அந்த அந்த அனந்த போகம் இருந்திருக்க அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதை பார்க்க வேண்டும். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி, பிரகிருஷ்ட மேலானதாக இருந்திருக்கிற ஞானத்துக்கும் சக்திக்கும் நிகரற்ற இருப்பிடமானவனாக இருக்கிறார், அப்பேற்பட்டவராக இருந்திருக்கிறார் அவர். அப்போ பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கணும். இது மிக உயர்ந்ததாக இருந்திருக்கு. பிரகிருஷ்ட விஞ்ஞான யோகம் விஞ்ஞான பலயோகோ ஏகாசிரியே என்பதாக அர்த்தம். மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற ஞானத்துக்கும் சக்திக்கும் இருப்பிடமானதாக எழுந்தருடு இருந்திருக்க. இதனால என்ன ஆறுது அப்படின்னா, இந்த பிரகிருஷ்டமா மிக உயர்ந்ததாக ஞானத்துக்கும் சக்திக்கும் இருப்பிடமானவனாக இருந்திருக்கவர் ஆதிசேஷன். பெருமாளுடைய ஞானம், ஆதிசேஷனுடைய ஞானம்ன்றது இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஞானம். ஆதிசேஷன் தான் வியாக்கரண சாஸ்திரத்தையே அருளி செய்தவர் ஆதிசேஷன். இது சாஸ்திரிய ஞானம். ஆதிசேஷனுடைய அதுல கூட சொல்லுவார், மகாபாஷ்யத்துக்கு பதஞ்சலின்னு பேரு, மகாபாஷ்யம் பண்ணவர் அந்த பாஷ்யக்காரன் பதஞ்சலின்னு சொல்லுவார். அந்த மகாபாஷ்யம்னு சொல்லச்சு வியாக்கரண சூத்திரங்களுக்கெல்லாம் மகாபாஷ்யம் பேரு. பிரம்மசூத்திரத்துக்கு எம்பெருமானார் எழுதினத்துக்கு இதுக்கு சீபாஷ்யம்னு பேர் சொல்ற மாதிரி அந்த வியாக்கரண சூத்திரத்துக்கு மகாபாஷ்யம்னு பேரு. அந்த பாஷ்யத்தை பதஞ்சலி சாதிச்சாராம். அந்த பதஞ்சலி மகர்ஷி ஆதிசேஷ அவதாரம். அந்த ஆதிசேஷ அவதாரத்தினாலதான் அவர் என்ன பண்ணுறா, ஒரு தரைய போட்டுட்டு பதஞ்சலி மகர்ஷி பாஷ்யத்தை சொல்லிட்டு வந்தாராம். அப்ப எத்தனையோ சிஷ்யால் இவா சிஷ்யால் கேட்கறதுக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்திருந்தே. அப்ப சொல்லச்சு ஒவ்வொரு சூத்திரமா சொல்லிட்டு வரச்சு. அப்ப முதல்லயே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க, நான் பாஷ்யம் காலட்சேபம் பாடம் சொல்லுவேன், யாரும் இந்த நான் தரையை போட்டுட்டு சொல்லுவேன், நான் தரையை திறந்து பார்க்க கூடாது, யார் சொல்றா என்ன சொல்றா அப்படின்றத நான் எப்படி சொல்றேன்றத பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டே வந்த ஆச்சரியமா சொல்லிட்டு வரச்சு பாடம் சொல்றோம், பாடம் சொல்லச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பாடம் வாசிச்சுமானாக்கா அதுல இருக்கிற சிறப்பு வேற. உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கச்சே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு உபன்யாசத்தை கேட்டோமானாக்கா அதனுடைய ஒரு சந்தோஷம் வேற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது இருக்கு, அப்புறமா ரெக்கார்டிங்ல கேக்குறது, அப்புறமா இதுல கேக்குறது, அந்த மாதிரி எல்லாம் அடுத்தது தானே தவிர நேர கேக்குற மாதிரி அது ஆகாது. அந்த மாதிரி இவா எல்லா சிஷ்யாளுக்கெல்லாம் அந்த பாடம் சொல்ற மகர்ஷியை சேவிச்சுட்டே பார்த்துட்டே கேட்கணும்னு ஒரு ஆசை வந்து ஏற்பட்டுதான். அதுக்காக அவ என்ன பார்த்தாலும் ஒரு நாள் என்ன பார்த்தாலும் நிறைய திறந்துட்டாலும் நிறைய திறந்தா உள்ள ஆயிரம் வசனங்களோட ஆதிசேஷன் அவருடைய இது தாங்க முடியாத பொசிங்கு போயிட்டாலாம் நீதி பேர் எல்லாரும். அதனால அந்த மகாபாஷ்யம் அத்தோட போயிட்டு தான் ஒன்பது ஆன்மீகம்னு சொல்றதோட முழுமை பெறவில்லை மகாபாஷ்யன்றது. இது ஆதிசேஷனுடைய ஞானம், அப்படிப்பட்டதான ஞானம், அவ்வளவு பெரியவர், அதை உபதேசம் பண்ணவர் அவர் பிரகிருஷ்ட விஞ்ஞானம். அது மாத்திரமில்ல, அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஜோசியம் இருந்திருக்க இந்த ஜோசியத்தையும் உபதேசம் பண்ணவர் அவர் தான் மகர்ஷிகளுக்கெல்லாம். அதாவது ஜோதிஷாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணவர். இந்த ஜோதிஷாஸ்திரத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கின்றது. அதாவது சாஸ்திரத்துல ஒன்னும் தப்பு கிடையாது, சாஸ்திரத்தை சொல்றவாழ்ட்டுதான் அந்த ஏற்றத்தாழ்வுன்றது பார்க்கணும். சாஸ்திரத்துக்கு ஒன்னும் தப்பே இல்லை. இதுல எத்தனையோ ஒரு உற்சர்க்கம், அப்பவாதம், பிரதிப்பிரசவம் என்று சொல்லுவார்கள். இது எப்படி செய்யலாம் என்பது சொல்லுகிறது. அதுக்கப்புறமா இந்த இதுல இதுக்கு எக்ஸப்ஷன், இந்த எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜோதிஷ சாஸ்திரத்துல. அவை எல்லாவற்றையும் சரியாக அறிந்து கொண்டு சொல்றது என்பது இருக்க அதுதான் கஷ்டம். யார் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு சொல்றா அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதையால ஜோதிஷ் சாஸ்திரம்ன்றது சிந்த உயர்ந்ததான சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் பொய்யில்ல, அதுல சொல்றவாளை பொறுத்த வரைக்கும் தான் யார் எவ்வளவு தெரிஞ்சின்றிருக்கான்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, சாஸ்திரத்துல எந்த விதத்தினாலையும் சாஸ்திரத்துல அது பொய்யே கிடையாது. அது அந்த ஜோதி சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணவர் ஆதிசேஷன் என்பதாக சொல்லக்கூடாது. ஜோதிஷாஸ்திரம்ன்றது இது ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம். அதாவது ஒருத்தர் பறக்கிற சமயத்துல அப்போது இருக்கின்ற ஒரு கிரக நிலையை கொண்டு அந்த ராசியையும் கொண்டு பலன்களை சொல்லுவது, அவர் எப்படி இருப்பார் என்ன பண்ணுவார் அப்படின்றத பத்தி பலன்களை சொல்றது, இது ஜோதிஷாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டாக்க, இந்த காலத்தை கொண்டு இது நல்ல நேரம் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, இது அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து உகந்த நேரம் அல்ல என்று காலத்தை விவேச்சனம் பண்ணுவது இருக்கு. இது பஞ்சாங்கத்தை கொண்டு பண்றது. மூணாவது என்ன என்று கேட்டா, ஜோதிஷாஸ்திரத்தினுடைய காரியம்தான் இங்க ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதலியவைகளையும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவைகளுடைய ஒரு சலனத்தை கொண்டு இதை இப்படி எப்படி ஏற்படுறது என்று சொல்லுகிறது. சுக்கராஸ்தமனம்னு சொல்றோம், குரு அஸ்தமனம் சொல்றோம், கிரகணம் வருது, இதெல்லாமும் சொல்ல சொல்றது. இது அஸ்ட்ரானமின்னு ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஜோதிஷாஸ்திரம் என்பது. அப்பேற்பட்ட ஜோதிஷாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினவர் ஆதிசேஷன் என்று சொல்லப்படுகிறது. அதனால இவர் வியாக்கரண சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவர், ஜோதிஷாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவர், யார் யாரெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக இருந்திருக்கிற சத்தியமாக சத்தியகா லம்பி பாஷ்யம் என்று சொல்லப்படுகிற சத்தியமான பாஷ்யத்தை உபதேசம் பண்ண எம்பெருமானாரும் கூட திருவணம் தாழ்வானுடைய அவதாரம். ஆகையால அவருடைய ஞானம் என்பது மேலானதாக விளங்குகின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரகிருஷ்ட விஜான பலைக்க தாமனி என்பதாக சொல்லுகின்றார். பலம், பலம் என்ன? பெருமாளுடைய பலம் தான் பிரமாதமான சஞ்ஞான பலை சொல்லி வீரசக்தி தேஜஸ்ன்னு அந்த பெருமாளுக்கு ஏற்பட்ட ஷட்குண்யத்தை சொல்லுகிறோம். ஆறு குணங்களை சொல்லுகின்றோம். ஆறு குணங்களுடைய பூர்த்தி எங்கே இருக்கின்றதோ அவர்தான் பகவான் என்று சொல்லப்படுகின்றார் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த பலம்ன்றதற்கு பெருமாளுடைய பலத்துக்கு சமானமா எந்த பலமும் கிடையாதுன்னு, அந்த பெருமாள் உலகம் முழுவதையும் தாங்குகின்ற பெருமாளையே இவர் தாங்குகின்றாராம். அதுதான் இவருக்கு விசேஷம். சர்வாதாரபூத பகவத் விக்கிரக தாரணேன பல பிரகர்ஷா அத்தியவியார். தேனேயம் நாகவரியேண சிரசா விதிருதா மகி விபர்த்தி மாலாம் லோகானாம் சதைவாசுர மானுஷாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆதிசேஷன் தான் லோகம் மொத்தத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். பெருமாளே ஆதிசேஷனாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம். அப்ப அந்த ஆதிசேஷனாக இருந்திருக்கிற ஆதிசேஷ ரூபத்தில் தான் பெருமாள் தாங்கின்றிருக்க, அப்பேற்பட்ட பெருமாளையும் தாங்கட்டும். சத்ருணாம் அப்ரகம்பி லகுத்வம் அபவத்து கபேகே என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. சத்ருக்களாலே பெருமாள் ராமனை யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாதவராக இருந்திருக்கார். அவரை அசைக்க கூட முடியல. எத்தனை பானம் போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவராக எழுந்திருடி இருக்கிறார் ராமன. ஒரு சாதாரண குரங்கு தோல்லு தூக்கி நிக்கிறது. யாரு? ஹனுமான். லகுத்தம் அபவத்து கபே என்று அங்கங்க ஒரு வார்த்தை போடுறாரு. அதுதான் வால்மீகி மகர்ஷியினுடைய ஒரு சுவாரஸ்யமான சப்த பிரயோகம்னு சொல்றது. லகுத்தம் அபவத்து ஹனுமதா அப்படின்னு சொல்லாம இல்லையோ. ஹனுமானுக்கு ரொம்ப எளிதானவராக ஆயிட்டே, சத்ருக்களுக்கெல்லாம் அப்ரகம்பியராக எழுந்திரளி இருந்தாலும் கூட, சத்ருக்களாலே ஒன்னும் பண்ண முடியாதவராக எழுந்திரளி இருந்தா கூட ஹனுமாருக்குன்னு சொல்லலாம் இல்லையோன்ன. ஹனுமாருக்குன்னு சொல்லல. அது ஏன்னா ஹனுமார்னு சொல்லிட்டா ஹனுமார் ஒரு சிறந்தவர்னு ஆயிடும் இல்லையோ. அதையெல்ல இதனால ராமருடைய பெருமை சொன்னது இல்ல. ஒரு சாதாரண குரங்குக்கு அப்படின்றதுக்கோசரம் கபேகன்னு சொல்லி சொல்லிவிட்டார். ஹனுமார்னா யார் பக்தனாக இருந்தாலும் அவளுக்கு, பக்தாளா இருக்கிறவளுக்கு பெருமாள் லகுவாக ஆயிடுறார். ரொம்ப சாதாரணமாக எளிமையாக ஆயிடுறேன்றது தெரியப்படுத்துவதற்காக லக்குத்துவ முகவத்தை கபேகே என்று சொன்னார். உலகனைத்தையும் தாங்குகின்ற எம்பெருமானை அந்த எம்பெருமானையும் இவர் தாங்கின்றிருக்க ரொம்ப சாதாரண விஷயமா பண்ணின்றிருக்க. ஆகையால இவருக்கு என்ன பண்றது, இவருடைய பலம்ன்றது இருக்கு, பிரகிருஷ்டமான பலம். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி, பலைக தாமணி என்று சொல்லப்படுகிறது. பிரகிருஷ்ட பலம் ஏகதாமணி, இந்த இப்படிப்பட்ட மேலான ஞானத்திற்கும் பலத்திற்கும் நிகரற்றதாக இருந்திருக்கிற ஒரே இருப்பிடமாக எழுந்தருளியிருப்பவர் அந்த திருவணம் தாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலதான் இது லோகத்தை இவருக்கு ஒரு ஏற்றம். பணாமணிவிராத மயூக மண்டலை பிரகாசமானோபரது யதாமணி. பணாமணி வியாத பெருமாள் என்ன பண்றார் என்று கேட்ட, அவர் யஜ்ஞ புருஷனாக எம்பெருமானையே தங்கு தாங்கின்றிருக்கிறவர். அவர் அதுவும் அனாயாசமாக தாங்கின்றிருக்கார். இதுல இது பக்தியோடு இருக்கச்சே தாங்கின்றிருக்கார். மகாபாரதத்துல ஒரு விருத்தாந்தம் வருகிறது. பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாசனை வருகின்ற ஒரு சிறந்த பூ ஒன்று, அந்த பூவை திரௌபதி ஆசைப்படுகிறார். அந்த பூவினுடைய மனம் எங்கிருந்து வருகின்றதோ அங்கு போய் அந்த பூவை பறித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பீமன் செல்லுகின்றான். பீமன் செல்லும் பொழுது வழியில ஒரு குரங்கு, அந்த குரங்கு ரொம்ப அசக்தமா இருந்துருக்கு, வயசான ஒரு குரங்கு, அதனுடைய வால் நீள இருந்துருக்கு, அந்த வால் இதெல்லாம் வரைச்சு அந்த குரங்கு படுத்துருக்குது, இந்த வழி விடாத அந்த இடத்துல படுத்துருக்குது. அந்த படுத்துருக்கிற குரங்க பார்த்து சொல்ற பீமன் சொல்றான், ஏய் குரங்க வழிவிடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேக்கிட்டு அது குரங்கு சொல்றது, அப்பா என்னால முடியல, நீயே போய் கோப்பா சொன்ன, இப்படி எப்படி ஒண்ணு போறது, ஏன்னா பிராணிகள்லாம் தாண்ட கூடாது, இது தாண்டி போறதுன்றது ரொம்ப தப்பு. இதுல எங்கேயானா பசுமாடு கட்டிருந்துன்னா கூட தெளிவாள என்ன பண்ணுவோம்னா, அந்த கட்டிருக்கச்சு அந்த கயர் இருக்கோ இல்லையோ, கயிறு கட்டிருப்போம், மாடு மேயறதுக்காக கட்டிருக்கோம் பசுமாடு, அது கட்டிருந்துருந்தா அந்த கயரையும் தாண்டி சுத்திட்டு போவா, அப்படி இல்லைன்னா கயிறை தூக்கி அதால உள்ள போவாளை தவிர தாண்ட மாட்டா. ஆகையில இது தாண்ட கூடாது, என்ன பண்றது, வழியில இப்படி இருந்துருக்கேன்றதுக்கு ஒரு விலங்க தாண்ட கூடாதுன்றதுனால இது பீமன் சொல்றான், இல்ல நான் இந்த அண்ணன் போனோம் அப்படின்னு. அப்ப எனக்கு ரொம்ப அசக்தியா இருக்கு, என்னால இந்த இடத்துல இருந்து ஏந்திருக்க முடியல, நீயே என் வாழை என்னெண்ட பக்கம் தள்ளி போட்டுட்டு அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஆஹா சரி, அதுக்குன்னா குரங்கு தானே இது, வாழை குரங்கு வாழ் பெரிய பிரமாதமா, இது எப்படி தூக்கி கிடைச்சிட்டு வழியை பார்த்துட்டு போலான்னுட்டு கிளம்புறான் பீமன். அந்த வாழை தூக்கி பாக்கலாம், தூக்கினா தூக்க முடியலையா, தூக்கி தூக்கி தாண்டா பலசாலி பலசாலின்றதுக்கோசரம் எவ்வளவு பிரயத்னப்பட்டு பார்த்தானா, கடைசி வரைக்கும் முடியவே இல்லையா. அப்புறம் தான், அப்பா என்னால தூக்க முடியலையே, நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்குன்னா, அப்பா யார் தெரியுமா, நான் தான் உன்னுடைய அண்ணா தான், நானும் வாயு புத்திரம் தான், நீயும் வாயு புத்திரம் தான், அதெல்லாம் ஹனுமார் தான், நீ உன்னுடைய பலத்தை கொண்டு இருமாந்து இருந்தாயானால் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது என்பது தெரியப்படுத்துவதற்காக ஹனுமார் அங்க தெரிவிக்கிறார் அந்த பீமனுக்கு. அந்த மாதிரி நாம தான் பலசாலி பலசாலின்னு இருமாந்து இருந்தோமானாக்க நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. நாம எம்பெருமானுக்கு அடிமை என்கிற எண்ணத்தோட இருந்ததுனாக்க எல்லாத்தையுமே சாதிக்கலாம். இது எம்பெருமானுக்கு அடிமை தொழில் புரிகின்றதையே பெருமையாக படுகின்ற பெருமை சொல்ல, அடிமை தொழில் புரிவதில் பெருமைப்படுகின்ற இந்த ஆதிசேஷன் தான் பிரகிருஷ்ட விஞ்ஞான் மேலானதாக இருந்திருக்கிற ஞானத்திற்கும் பலத்துக்கும் ஒரே இருப்பிடமாக எழுந்தருளி இருந்திருக்க என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி என்பதாக. அடுத்தது பணாமணி பிராந்த மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமணி என்பதாக சொல்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதை பார்க்கணும். ஆயிரக்கணக்கான படங்கள், அந்த ஆதிசேஷனுடைய படங்கள்லாம் மாணிக்க கற்களோடு கூட இருந்திருக்கணும். அந்த மாணிக்க கற்களுடைய ஒரு கூட்டங்கள்னாலே அந்த அதனுடைய ஒரு காந்தி, அந்த காந்தி பிரமாதமா எல்லா பக்கத்திலையும் பிரகாசித்து இருக்கிறது. அப்பேற்பட்ட நடுப்பகுதியை உடைய ஆதிசேஷனுடைய திருமேனியிலே, அனந்த பகுதியா ஆதிசேஷனுடைய திருமேனியிலே என்று அர்த்தம். இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் இரண்டு ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் ஒன்னா பார்க்கணும். ஆகையால சொல்ற பணாமணி விராத மயூக மண்டலம், இது அப்படியே திருமங்கை மன்னருடைய ஒரு அனுபவத்தை அப்படியே சுவாமி ஆள வந்தார் இங்கு சாதிக்கின்றார். மன்னிய பல்வொரிதேர் ஆயிரம் வாழரவின் சென்னிமணி கொடுமை தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனைமேல். பெருமாள் எங்க எழுந்திருளியிருக்கார்? மன்னிய பல்பொரிசேர் ஆயிரம் வாழரவின் சென்னிமணி கொடுமீம், ஆயிரம் வாழரவன், ஆயிரம் ஆயிரம் பணத்தை உடைய, ஆயிரம் படங்களை உடைய அரவு என்று சொல்லும் பொழுது அந்த சர்ப்பம் பாம்பு, அந்த பாம்பு சென்னிமணி குடிமி தெய்வச்சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் என்பதாக. பாம்பனுடைய தலையில இருக்கின்ற தெய்வச்சுடர் மாணிக்கங்கள்னா இது அப்ராகிருதமானது, சாதாரணமான பிராகிருதமான மாணிக்கம் இல்ல, அப்ராகிருதமான மாணிக்க சுடர்கள்னாலே பிரகாசமானதாக இருந்திருக்கிற அதுக்குள்ளே மன்னிய நாகத்தனை மேல். நாகத்தனை அப்படின்னு சொன்னோம்னாக்க திருவணம் தாழ்வானாகிற ஒரு மெத்த, அந்த மெத்த மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் என்று இருக்கார். அந்த இத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கார் இந்த ஸ்லோகத்தினால. பணாமணி விராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்பதை சொல்லுகின்றார். பட்டர் அருளி செய்கின்றார், ஸ்வபணவிதான தீப்த மணிமாலி சுதாமருதி பிரதிம சுகந்தி போக சுகசாயி தரங்கதனம். பெருமாள் எழுந்தருளி இருக்கிற ஸ்வபண விதான தீப்த மணிமாலி சுதாம ருதி மிருதிம சுகந்தி போக சயித ரங்கதனம். சயித ரங்கதனம், ரங்கநாதன் படுத்துட்டு இருக்க, திருவணம் தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்க, அந்த திருவணம் தாழ்வான் எப்படி எப்படிப்பட்டவராக எழுந்தருளி இருந்துட்டு இருக்க, என்ன தன்னுடைய பணங்கள் படங்கள் ஆயிரம் படங்களோட கூட பணம் விதா, அது விதானமாகவும் இருந்துருக்கு மணியாகவும் இருந்துருக்கு, அழகிய ஒரு இடமாக இருக்கிறது, காந்தியோட கூடியதாக இருந்துருக்கிறது, அது ஒரு படுக்கைக்கே ஏற்ற எல்லா விதமான குணங்களையும் உடைத்தானதாக இருந்துருக்கு. ஆகையால அந்த திவ்யதாம் அந்த இடத்துல சிறந்ததாக இருந்துருக்கிற இடத்துல தாமன்னு சொன்னா போறோம், திவ்ய தாமன்னு சொல்றீங்க. திவ்ய தாமன்றது அப்ராகிருதமான ஒரு இடம். அந்த அப்ராகிருதமான இடத்துல வைகுண்டாட்சம் அப்ராகிருதம் நித்தியம் திவ்யம் பகவத் விமானம் வததி மானோதர திவ்ய தாமணி. அந்த திவ்ய தாமாவில அந்த இடத்துல பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்க என்று சொன்னார். சஹஸ்திரஸ்தோணே திருடவுக்ரே எத்திர தேவானாம் அதிதேவ ஆஸ்தே என்று அந்த ஜெய்மினிய பிராமணத்துல தாலவக ஸ்ருதியில சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னார். அந்த சீவைகுண்டம்ன்றது எப்படி இருக்குன்றது சீவைகுண்ட கத்தியத்துல எம்பெருமானார் அருளி செய்கின்றார். கிரீடா சைலகரதாஸ்திரை அலங்கிருத்தை கைத்தித்து நாராயண தேவியும் லீலா சாதாரணை கைத்தித்து பத்மவனாலயா திவ்ய லீலா சாதாரணை சாதாரணைச்சு கைசித்து சுகசாரிகா மயூர கோகிலாதிபிகி கோமல கோஜிதைஹி ஆகுலைஹி திவ்யோத்யான சதசஹஸ்ரைஹி ஆவருத்தே. அந்த சிவைகுண்டத்துல இருக்கிற இடங்கள்லாம் எப்படி எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லுகின்றார் பாஷ்யகாரர். கிரீடா சைல சதசஹஸ்ரைஹி அலங்கிருதைஹி, ஒரு இடம் இருக்குன்னாக்க அந்த இடத்துல ஒரு மலை இருக்கணும், ஒரு குன்று இருக்கணும், ஆறு நதி ஓடணும், அங்க இருக்கிற உத்தியானங்கள்லாம் இருக்கணும், அது தவிர அந்த இடத்துல சமவெளியாகவும் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் அனுபவிக்கச்சே விசேஷமா இருந்துட்டு இருக்கும். இங்க எத்தனையோ கிரீடா சைலங்கள்லாம் இருந்துட்டு இருக்கணவா சிவைகுண்டத்துல. அது மாத்திரம் இல்ல, கைசிது நாராயண திவ்ய லீலா சாதாரணை, சிலவை பார்த்தோம்னா பெருமாளுக்கே ஏற்றதாக இருந்துருக்கு, அந்த சிலது பார்த்தோம்னா பிராட்டிக்கே ஏற்பட்டதாக இருக்கும். அங்கங்க சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கத்துலதான் ரொம்ப சுவாரஸ்யம், இது எதெல்லாம் எல்லா உற்சவம் பெருமாளுக்கு நடக்கிற உற்சவங்கள்லாம் தாயாருக்கு நடக்கும். பெருமாளுக்கு வசந்தோற்சவம் ஆச்சுன்னா அப்புறம் தாயாருக்கு வசந்தோற்சவம் ஆகும். பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் ஆச்சுன்னா அப்புறம் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் ஆகும். பெருமாளுக்கு அத்தியன உற்சவம் ஆச்சுன்னா தாயாருக்கு அத்தியன உற்சவம். இப்படி எல்லா உற்சவங்களும் தாயாருக்கு நடக்கும். இந்த தாயாருக்கு நடக்கிட்டு பெருமாளுக்கு என்னென்னலாம் மண்டபங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோ எதெல்லாம் தாயாருக்கும் அந்த தாயார் சந்தையிலேயே எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அவ எல்லாவற்றிலையும் பெருமாளுக்கு உற்சவத்தின் கொடுக்கும். இந்த இடங்கள்ல சில இடங்கள்ல பெருமாள் தான் எழுவேர், சில இடங்கள்ல தாயார் தான் எழுவேர். அந்த தாயாரே இருக்கக்கூடியதாக இடமாக இருந்துருக்கிற சில இடங்கள், பிராட்டிக்கு அனுபவிக்கக்கூடியதாக, பிராட்டி மாத்திரமே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்ற சில சில பிரதேசங்கள், பெருமாள் மாத்திரமே வரக்கூடியதாக இருந்துருக்கிற சில சில பிரதேசங்கள், பெருமாள் பிராட்டி இரண்டு பேருமாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சில சில பிரதேசங்கள் என்று கைஸ்தது நாராயண திவ்ய லீலா சாதாரணைஹி, கைஸ்தது பத்மவனாலயா திவ்ய லீலா சாதாரணைஹி, சாதாரணைஷ்ட கைஸ்தது. இரண்டு பேரும் அனுபவிக்கும்படியாக, எல்லாருமே அனுபவிக்கும்படியாக சிலது. சுகதாரிகா மயூர கோகிலாதிபிகி கோமல கூஜிதைஹி ஆகுலைஹி திவ்யோத்யான சதசாஸ்திரை ஆவருதே. இப்படி ஆயிரக்கணக்கான உத்யானங்கள் இவைகள்னாலே எந்ததாக இருந்திருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் என்பதை அங்கு சொல்லுகின்றார். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் சொல்றார், பெருமாளுக்கே ஏற்பட்டதாக சில வஸ்திரங்கள், சில பூஷணங்கள் இவைகள் இருக்கும். தாயாருக்கே ஏற்பட்டதாக வஸ்திரங்கள், பூஷணங்கள் இருக்கும். இப்படி அவாவா திருவள்ளப்படி, அதே மாதிரி முக்தர்கள், ஜீவர்கள் அவெல்லாம் எந்தெந்த உபகரணங்களை கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கலாமும் பணிவுகளை செய்யலாமும் அப்படியே எம்பெருமானுக்குடைய சங்கல்பத்தினால எல்லாம் ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்டதாக முக்தாளுக்கு எல்லாமே இப்படி இருந்துருக்குன்னா அவளுடைய எண்ண பிரகாரம் அனுபவிக்க முடியும்னாக்கா இவாளுக்கு பெருமாளுக்கு கேட்கணுமா? இங்க பணாமணி விராத்தமயக்காச மானோதர திவ்யதாமணி, திவ்யதாமான்னு சொல்றதுனால இதனாலே பிரகாசமானதாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்திலே, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிற விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லி சொல்றார். அதுலயும் பெருமாள் வந்து திருவணன் தாழ்வான் மேல எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னார். இந்த ஸ்லோகம் இதோட நிறைவு பெறல, அனந்தாழ்வான் விஷயமாக வருகிறார். இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அனுபவிக்கணும். ஆகையால அடுத்த ஸ்லோகத்திலையும் சேர்த்து சொல்ற, நிவாசையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாத்தபவாரணாதிபிஹீரபேதைஸ்தவசேஷதங்கதை யதோசிதம் சேஷயிதீரிதேஜனைஹி. இப்படி கீழே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுடைய பிரபாவத்தை மேலும் சொல்லுகின்றார். இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிவாச சையாசன பாதுகோம்சகம் பிரதான பருஷாசப வாரணாதிபிகி சரீரபேதை ஸ்தவ சேஷதாங்கதைஹி யதோசிதும் சேஷயி தீரிதே ஜனைஹி என்று சொல்லுகின்றார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே 53வது பாசுரத்திலே திருவணன் தாழ்வானுடைய பெருமையை சாதிக்கின்றார். தன்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று ஆரம்பிக்கின்ற பாசுரம், அற்புதமான பாசுரம். தன்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றாகல் மறவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்த்து அரவு, புல்கும் அணையாம் திருமார்த்து அரவு. திருமாருக்கு அரவு, அரவுன்னா திருவணம் தாழ்வான் பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு இருக்க திருமாருக்கு எப்படிலாம் இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறவடையாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார் கரவு என்று சொல்றார். மணி விளக்காம் என்று சொல்லி சொல்றார். அந்த மணி விளக்குன்றதுதான் பணாமணி விராத மயூக மண்டல பிரகாச மானோதர திவ்ய தாமணி என்பதனாலே சொல்லப்படுகிறது. அந்த திருவனந்தாழ்வானுடைய இடைப்பகுதி அந்தப்புறமாக பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி இருக்கின்ற அந்தப்புறமாக ஆயிற்று என்பதை சொல்லுகின்றார். திவ்ய தாமணி என்பதாக மணி விளக்கு பெருமாளுடைய இதுவே விளக்காக இருந்திருக்கின்றதையும் தெரிவிக்கிறார். பெருமாளுக்கு விளக்காக இருந்திருக்காரு. எங்க இருக்காருன்னு பாக்கணும். பெருமாளுடைய அனந்தாழ்வானுடைய ஒரு காரியங்கள்லாம் இருந்திருக்க இது சேவை குண்டத்துல இருக்கிறது ஒரு பங்கு போட்டோம். இது பெருமாள் ஆச்சரியம். அனந்தாழ்வான் பல பிரகாரத்தினால பல விதத்தை சொல்ற. அதுல இந்த பெருமாள் கிருஷ்ணாவதாரம் ஆன உடனே அஷ்டமி அன்னைக்கு அவதாரம் பண்ற. இங்க மதுரையிலிருந்து திருவாயிர்பாடிக்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு போற. அப்ப திருவனந்தாழ்வானுடைய ஒரு இதை பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுலயும் ரொம்ப இது சாமி தேசிகன் இதுல யாதவாபிதயத்துல இது போறது யமுனா தர வர்ணனம். யமுனா தரங்கடம் பொறுக்க தான்றத ஒரு வர்ணனம் பண்ற. அதை அனுபவிக்கிறதுக்கே தனியா போகணும். யாதவாபிதயம் மூணாவது சர்க்கத்துல பெருமாள் எப்படி அந்த யமுனையை தாண்டி போறேர் அப்படின்றத தெரிவிக்கிறார். வசுதேவர் தாண்டி பெருமாள் இங்கேருந்து கொண்டு போய் திருவாயிரபாடியில கொண்டு விடுறேன். அந்த கொண்டு விடுற விஷயங்கள அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்னையும் ஒரு என்னதுன்னே சொல்ல முடியாது. அவ்வளவு பிரமாதமான பெருமாள் அவதாரத்துக்கு தேசிகனுடைய அனுபவத்தை பார்க்கணும். அது தினகரோபம தீதிதிபிஸ்ததாம் தனுஜ தேக விதாரண தாருணைஹி பரிகதஸ்கில பஞ்சபிராயுதைஹி யதுபதிஹி பிரஜஹாவசாஹாயதாம் என்பதாக சொல்லுகிறார். இந்த பெருமாள் எழுந்தருளச்சே கருடன் ஆதிசேஷன் பஞ்சாயுதங்கள் எல்லாருமே சூரியனை போல இருந்து கூழ்ந்து வராளாம். வசுதேவர் மாத்திரம் தனியா போறேன்றத பத்தி இல்லையா. எல்லாரோடையுமே பெருமாள் எழுந்துருளா. என்ன பெருமாள் எழுந்துருளத்தினால கூடவே எழுந்துருள இருந்துருக்கா எல்லாருமே போற அப்படின்னு சொல்றார். தனுர தரங்க பிரஷத் கண சீதலா துரபிகைரவசௌஹ்ருதவாசிதா அபிசமேதமசேவதமாருதா யமுனயா பிரஹிதோ யது புங்கவம். அந்த யமுனை நொப்பு நுறையுமா போயிருந்தா கூட பெருமாளை எழுந்தருள் பண்ணிட்டு போகச்சே, கண்ணனை எழுந்தருள் பண்ணிட்டு போகச்சே அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அலையெல்லாம் மெல்லிசா போயிட்டு இருக்குதான். அந்த மெல்லிசா போகச்சே அதுல வரைச்சே அந்த மெல்லிசா இருந்துட்டு இருக்கிற அந்த அலைகள்லாம் சின்ன சின்ன இலங்கைகளோட ஆம்பல் பூவோடும் குளிர்ந்ததாகவும் மனத்தோடையும் கூட இருந்ததாக இருந்து அவருக்கு சிரமமில்லாத இருக்கும்படியான அந்த கலையை போக்கும்படியாததாக இருந்துருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அதுல பெருமாளுக்கு இருச்சு இது ஆதிசேஷன் வந்து கொடையாகவும் இருந்துருக்கார். அந்த ஆதிசேஷனுடைய ஒரு மாணிக்க தலையில இருந்திருக்கிற மாணிக்கங்கள்னால வழிய காண்பிக்கிறவராக இருந்திருக்கார். இப்படி அந்த ஆதிசேஷன் அந்த சமயத்துல காண்பிக்கிறதுனாலதான் மணி விளக்கு என்பதாக இருந்திருக்க. என்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் சொல்லச்சே மணி விளக்காக இருந்திருக்கிறது என்றது இருக்க அந்த கிருஷ்ணாவதாரத்துல நாம பார்க்கலாம். சஹஸ்திர பணாமணி விராத மயூக மண்டலைகின்றது மணி விளக்காக அங்கு எழுந்தொழி இருப்பதையும் சொல்லுகின்றார். இப்ப பெருமாள் இந்த சென்னால் குடையாமல் இருந்திருக்கிற விஷயத்தை தான் ஆழ்வார் சாதிச்ச விஷயத்த இங்க அப்படியே இந்த இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கின்றார். அளவந்த நிவாச சையாசன பாதுகம் சுகோபதான வருஷா தப வாரணாதிபி. பெருமாளுடைய இருப்பிடமாக எழுந்தொழி இருந்திருக்க திருமாள் எழுந்தருள் இருக்கின்ற திருமாளிகையாக எழுந்தருள் இருக்கிறவராம். அது செய்ய நிவாச சையா சையான்றது என்ன படுக்கை. திருமாள் எழுந்தருள் இருந்திருக்கிற படுக்கையாக எழுந்தருள் இருக்கிறார். இந்த வாசஸ்தானத்துக்கு ஒரு விசேஷம். சையான் அவர் யோக நித்ராவசனமாக எழுந்தருள் இருக்கிறதுனால அவர் படுக்கையாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த படுக்கைக்காக சில குணங்கள்லாம் உண்டு. படுக்கை ஐந்து குணங்களோடு கூடதாக இருக்கணும் படுக்கைன்றது. அந்த படுக்கையோடு கூட எழுந்திருக்கின்ற மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி என்று ஆண்டாளுடைய மங்களாசாசனம். பஞ்சசயனம் அப்படின்னு சொன்னோம்னா ஐந்து விதமான ஒரு இருக்கணும். என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு மென்மையாக இருக்கும் தன்மை, மென்மையாக இருக்கணும், வாசனையோடு இருந்துருக்கணும், சுகுமாரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது. நல்ல ஒளியோடு குளிர்ச்சியோடு இருக்கணும், காந்தியோடு இருந்துருக்கணும். இந்த காந்தி இந்த நாகத்துல இருந்துருக்கிற அதிசேஷன் மேல இருந்துருக்கிறதாக இருந்துருக்கிற ஒரு ரத்னங்கள்னாலே காந்தி. படுக்கை அறையில இருக்கிற காந்தின்றது இருக்க அது குளிர்ச்சியான காந்தியாக இருக்கணும், சுட்டெரிக்கிற மாதிரி காந்தியாக இருக்கக்கூடாது. இது குளிர்ந்த காந்தியாக இருந்துருக்கு. அதே மாதிரி வாசனையோட இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல பாம்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மல்லிகைப்பூ தாழம்பூ எல்லாம் நிறைய இருக்குமா, அந்த பூக்களுடைய நறுமணம்ன்றது இருக்க அது இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவர் அதுல மென்மைக்கு காரணம் பார்க்கணும். இவருடைய ஆசனம் மென்மையாக இருந்துருக்குன்னா, இவர் வாத்தாசனர், இவருக்கு ஆகாரமே காத்து தான். இப்ப காத்து ஆகாரத்தமாக உடைய ஒரு ஆசனமாக இருந்ததுன்னாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப காத்தடிச்ச ஒரு இது, அதாவது பஞ்சு அடைக்கிறோம். இதுல இப்ப மொத்த போடுறோம், மொத்த போடுச்சு இந்த பஞ்சு அடைச்சதா இருந்ததுன்னாக்க அந்த பஞ்சினுடைய ஒரு திருடத்தினால கொஞ்ச நாள் கழிச்சு அது கெட்டியா போயிடும், ஊறுத்தும் இதுவா போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இளவும் பஞ்சு அடிக்கணும், நல்ல பஞ்சு காட்டுல இளவும் பஞ்சு அடிக்கணும், அது இன்னும் மென்மையா இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் காட்டிலும் காத்தாலே அடைக்கப்பட்டதாக இருந்துருக்கிற தலகாணியோ மொத்தையோ இருந்ததுன்னாக்கா அது இன்னும் மிருதுவாக இருந்துருக்கும். இவர் வாசாசனராக அனுப்படினால காத்து அடைச்சதாக இருந்துருக்கிற அவர் ஒரு மொத்த, ஆகையில மிருதுக்கு ஒன்னும் குறவே கிடையாது, ஆகையில மென்மையாக இருந்துருக்க அவ. அது மாத்திரம் இல்ல, ஆதிசேஷன் திவ்ய தம்பதிகள் விசாலமா இருக்கணும். படுக்கை சின்னதா இருந்தா போறோம்னு போறாது. எத்தனை குழந்தைகளோட எவ்வளவு பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் அடக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது இந்த ஆதிசேஷன் ஆகிற படுக்கை. அது பரிசுத்தமாக இருக்கணும். ஆதிசேஷனை காட்டிலும் பரிசுத்தமா வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஐந்து குணங்களையும் உடைத்தானதாக இருந்திருக்கிறபடினால பெருமாளுக்கு சையாவாக படுக்கையாக எழுந்தருளி இருந்திருக்க. நிவாச சையாசன பாதுகா ஆசனமாக இருந்திருக்க, சிறிய சிங்காசனமாக எழுந்தருளி இருந்திருக்க. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் என்பதை அந்த பெருமாள் அமர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேர்னாக்க அப்ப சிம்ஹாசனமாக ஆயிடுறதான். நிவாச சையாசன பாதுகா, அடுத்தது பாதுகை. பாதுகையாகவும் ஆதிசேஷன் எழுந்தருளி இருக்க. அந்த பாதுகையாக எழுந்தருளி இருப்பதான் அங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற நின்றால் மறவடியாம் என்பதாக. பெருமாள் எழுந்து நின்றேர்னாக்க அது மறவடியாக பாதுகையாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். நின்றால் மறவடியாம் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வானுக்கு பாதுகையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன பரதாழ்வான் பிரார்த்திக்கின்றார். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ என்று அந்த இத சொல்ற பாதுகைக்கு. ராமா நீ எனக்காக ஒரு ஸ்ரீ, நான் உன்னை ராமரை கூட்டு பிரார்த்திக்கிற, என்னோட நீரும் திரும்பி வரணும், அயோத்தியக்கு வந்துடணும், இனிமேக்கு அப்பா சொன்னா சொல்லிட்டு போறேன், இந்த பிரதிஜையெல்லாம் ஒன்னும் வேண்டியதில்ல, எனக்காக தானே எங்க அம்மா கை கை கேட்டா, நானே விரும்பல, ஆகையால நீர் வந்துடும்னு கூப்பிடுறேன். எவ்வளவு சொல்லி சொன்னாலும் சத்திய பிரதிஜராக இருந்து அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு சொல்லி நான் திரும்பி அயோத்திக்கு நாட்டுக்கு வரமாட்டேன், 14 வருஷம் கழிச்சுதான் வருவேன்னு ராமர் சொல்லிட்டேன். அப்படி போனா போயிட்டு போறது, நீர் போனா போயிட்டு போ, உன்னுடைய பாதுகையை எனக்கு கொடுக்கும் அப்படின்னா, இந்த பாதுகையை கொடுக்கட்டே, எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதிரோக ஆரிய பாதாபியாம் பாதுகை ஹேமபூஷிதே, ஹேமபூஷிதே பாதுகை அதிரோக. இந்த பாதுகைகள் இரண்டும் தங்கமயமாக இருக்கு. எத்தனையோ வை கல், அதாவது ரத்னங்கள் இழைத்ததாக இருந்திருக்கிற இந்த பாதுகை, இந்த பாதுகைகள் மேல நீர் ஏறி நிக்கணும். ஏதேகி சர்வலோகத்தை யோகக்ஷேமம் விதாசித்தான், இந்த பாதுகைகள் தான் எல்லா லோகத்துக்கும் யோகக்ஷேம யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கப்போ கொடுக்கின்றன என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பாதுகை மேல நீர் ஏறி நிக்கணும் என்று பிரார்த்திக்கின்றார் என்று சொன்னார். அப்போ அந்த பாதுகையினுடைய பிரபாவம் எவ்வளவுன்றது பார்ப்போம். லோகம் மொத்தத்துக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்க வல்லதாக இருந்திருக்கிற பாதுகை, அந்த பாதுகையாக ஆறவர் ஆதிசேஷன் இருந்தால் சிம்ஹாசனமாம் என்பதை சொல்லுகின்றார். இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்பதை சொல்லுகின்றார். அம்சுகம், அம்சுகம்னாக்க திருப்பறை வட்டம், பெருமாள் சாத்தில் இருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரமும் ஆதிசேஷன் தான் ஆகிறாராம். ஆகையில புஷ்பாகனம் திருப்பறை வட்டம் பாதுகை அம்சுக்கம் பீதாம்பரம் முதலியவை. உபதானம், உபதானம்ன்றது திண்டு, அதாவது தலைக்கு தாண்டிக்கிறது, தலையை தாங்கிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு தலையான தலகாணி மாதிரி, அப்படி முதுகில் சாஞ்சிருந்தமானா சாஞ்சிக்கிற மாதிரி இருந்திருக்கிறது இது திண்டு. அது காலுக்கும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதாகவும் ஆறுதாம். அது உபதானம் என்று சொல்றார். இப்போ சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், உபதானம் புல்கும் அணையாம் என்று பாசுரத்தினால சொல்றது. அந்த புல்கும் அணையாம் என்பதனால இதுவும் அந்த மாதிரி உபதார புல்கும் அணையாம், தழுவ அபேட்சிதமான போது தழுவக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு நிவாச செய்யாசன பாதுகம் சுகோபதான வருஷாதப வாரணாதிபிஹி, வருஷாதப வாரணாதிபிஹி என்பதாக சொன்னார். இது சென்றால் குடையாம் என்பதற்கு சொல்லுகின்றார். வருஷம் ஆதப்பம் இவைகள்னாலே இவைகள் பெருமாள் மேல படாமல் இருக்கிறதுனால இருக்கிறதுன்னா, ஆதிசப்தத்தினால இந்த மீதி எல்லாம் என்னென்னலாம் இருக்கிறதோ, பெருமாளுக்கு எப்படிப்பட்டெல்லாம் எல்லா சமயத்துல எந்தெந்த சமயத்துல எப்படிப்பட்டதாக கைங்கரியம் பண்ணணுமோ அது பாதபீடம் முதலியவைகள்லாம் சொல்லப்பட்டதாக ஆகின்றன. இப்போ இது மழை வெயில் இவைகள்லாம் பெருமாள் மேல படாத இருக்கிறதுக்காக இருக்கிறவர் ஆதிசேஷம். பெருமாள் எப்ப எழுந்துருளினாலும் இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் அவர். ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் பொழுது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்றார். சென்றால் குடை, இப்ப இதனால என்ன சொல்றதுன்னா, குடையாகவும் பாதுகையாகவும் பெருமாளுடைய வஸ்திரமாகவும் எல்லாமாகவும் ஆதிசேஷன் எழுந்துருள் இருக்கார்னு சொன்னார். இது சென்றால் குடையாக எழுந்துருள் இருக்காருன்னு சொல்லாமல் இல்லையோ, ஏன்னா சென்றால் குடையான்னு சொன்னோம், நின்றால் மறுபடின்னு சொல்ற. இப்ப சென்றால் நின்றால் இருந்தால் அப்படின்னு எல்லாம் என்னத்துக்கு சொல்லணும், என்ன எம்பெருமானுடைய திருவுள்ளம் போல தன்னையும் மாத்திக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சுபாவத்தை உடையவர் திருவனந்தாழ்வான் என்று சொல்லுகின்ற. ஒரு கொடை இருந்துருக்கு, ஒரு நிழற்குடை இருந்துருக்குனாக்க, அந்த நிழற்குடையில நான் கொடையா இருந்துருக்கேன், யார் யாரெல்லாம் வெயில் அடிச்சாக்கா நீங்க வாங்கோ வந்து இங்க அதுங்கிழந்து நின்றுக்கோங்க, அந்த வெயிலோ அல்லது மழையோ இருந்ததுனாக்கா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த நிழற்குடையாக இருந்திருக்கிற இடத்துல வந்துக்கோங்கன்னு அப்படி சொல்லல. அந்த மாதிரி இருந்ததுன்னா இவா எங்க இருக்கோ அங்க வான்னு சொல்லல, பெருமாள் எங்க எழுறாரோ அங்க இவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கன்றத தெரியப்படுத்துறதுக்கு தான் சென்றால் குடையாம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல வியாக்கியானம் கைங்கரியம் சபுத்திய தீனம் அன்று என்கிறது, நான் குடையாய் நின்றேன் நீ இங்கே வா என்க என்றிருக்கே அவனுலாவ புக்கால் குடையபேட்சிதமானது குடையாகை என்பதாக சொல்லுகின்றார். நான் குடையாயிருக்கேன் இங்க வந்து நின்றுக்கோ நழலா இருந்துக்கோ ஆறிக்கோ அப்படின்னு அப்படி சொல்லலையா. பெருமாள் உலாவ ஆரம்பிச்சேர்னாக்க அவருக்கு எது அபேட்சையோ எப்படிப்பட்ட குடை அபேட்சையோ அப்படிப்பட்டவராக இருந்திருக்கு. வெயில் காலத்துல எடுத்தும் போற கூட வேற, மழை காலத்துல எடுத்தும் போற கூட வேற, இப்படி அதுக்கு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமான குடைகள்லாம் இருந்துருக்கோ இல்லையோ, அது எப்படி பெருமாளுக்கு அபேட்சை இருந்துருக்கோ அவருக்கு பெருமாளுடைய தேவைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையை உடையவராக எழுந்தொள்ளியிருக்கிற திருவனந்தாழ்வான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்பதாக இருந்தால் சென்றால் இருந்தால் நின்றால் என்றெல்லாம் தனித்தனியாக சொல்லுகின்றார். இங்க அப்பேற்பட்ட திருவனந்தாழ்வான் மேல நிவாச செய்யாசன பாதுகம் சுகோபதான வருஷாதப வாரணாதிபி சரீரபேதை, சரீரபேதை அந்த ஆதிசேஷனே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக எத்தனையோ குருக்களை எடுத்துக்கொள்கின்றார் என்று சொல்லுகின்றார். இது பரியங்கமாக இருந்திருக்கச்சே ஆதிசேஷனாக இருந்துள்ளிருக்க, கொடையாக இருந்துள்ளிருக்கச்சே கொடையாக இருந்திருக்க, பெருமாளுக்கு பாதுகையாக இருந்திருக்கார், வஸ்திரமாக இருந்திருக்கார். அங்க சொல்லச்சே வஸ்திரம்ன்றதான் பேரே தவிர ஆதிசேஷன் அங்க சொல்ல மாட்டார். கொடைன்னு சொல்லச்சே கொடைன்னு தான் பேரே தவிர ஆதிசேஷன் சொல்ல மாட்டார். பாதுகைன்னு தான் சொல்லுவாளே தவிர. ஆனா பாதுகையாகவும் வஸ்திரமாகவும் இப்படி கொடையாகவும் எல்லாமாகவும் சரீர பேதம் பலவிதமான சரீரங்களை எடுத்து எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்திருக்கான். சரீர பேதை ஸ்தவ சேஷதாங்கதா, அந்த எம்பெருமானுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற, அவனுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இருக்கின்ற ஒரு நிலையை இங்கு தெரிவிக்கின்றார். சேஷகா பார்த்த பாது என்று இது பூர்வமீமாம்சா சூத்திரம். இந்த சூத்திரத்துல சேஷகா அப்படின்னு சொன்னாக்க தனக்குன்னு இல்லாமல் பிறருக்காகவே இருக்கும் தன்மை இருக்க அதுக்குதான் சேஷம்னு பேர். ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேன் வந்து நமக்கு சேஷமாக இருந்துருக்கு. விளக்கு இருக்கு, அந்த விளக்கு நமக்கு சேஷமாக இருந்துருக்கு. ஃபேன் சுத்துறது, ஃபேன் சுத்தினாலும் காத்து வருது. இந்த காத்து காத்துனால அனுபவம்ன்றது யாருக்கு ஏற்படுறது? ஃபேனுக்கு ஏற்படுறது இல்ல. இதுக்கு இந்த ஃபேனுக்கு அதிகாரியாக இருந்திருக்கிற, உரியவனாக இருந்திருக்கிற அந்த சுவாமிக்கு தான் அதனுடைய பலன்றது போய் சேர்றது. இந்த ஃபேன்றது பரார்த்தம், சிலாருக்காகவே இருந்திருக்கு. எந்தெந்த வஸ்துக்கள்லாம் சேஷமாக இருக்குன்னு சொல்றோமோ அந்த வஸ்துக்கள்லாம் தனக்காக இல்லாமல் அந்த வஸ்துவை உடையவனுக்காகவே இருந்திருக்கிறது. அதே மாதிரிதான் நாம அச்சேதன விஷயத்துல சொல்றோம். சேத்தனாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் கூட பரார்த்தம் எம்பெருமானுக்காகவே இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். ஆகையால அவ சேஷதாங்கதா யதோசிதம், அது எந்தெந்த சமயத்துல எப்படிப்பட்ட தேவையாக இருந்திருக்கோ யதோசிதம் சேஷை தீரித்தே ஜனகி அப்படின்னு சொல்ற. அவர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே ஒரு தன்னுடைய புருஷார்த்தமாக நினைத்து கொண்டு, அவருக்கு பல சரீர பேதங்களை கொண்டு அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதனாலே ஒன்னு அவர் ஆதிசேஷனை எல்லாரும் சேஷன்னே சொல்ற. அவர் திருவனந்தாழ்வானுக்கு வேற பேரே கிடையாதா அப்படின்னு கேட்ட, அந்த பேரை காட்டிலும் தன்னை சேஷன்னு சொல்லிக்கிறதுலதான் பெருசா உகந்ததாக சொல்லிருக்க. எது வந்து இது எப்படி இப்படி எல்லாம் இருக்கோமோ அப்படி எப்படி எல்லாம் இருந்துருக்க. அந்த பெரும் அந்த ஆதிசேஷனுக்கு இருக்கிற ஏற்றம் யாருக்குமே கிடையாது. அந்த சேஷ சப்தத்தினால சொல்லிக்கிறதையே தாம் பெருமையாக சொல்லிக்கின்றிருக்கவர். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு பணிவிடைகளை செய்பவராக எழுந்துள்ள இருந்திருக்கவர். ஆகையாலதான் அவர் சேஷன்ற பெயரை தான் பெருசையாக சொல்லுகிறார் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் சொல்லச்சே எதா எதாகி கௌசல்யா என்கிறபடியே தத்தற்காலோசிதமாய் இருக்கை என்பதை சொல்லுகின்றார். அந்த கௌசல்ய தசரத சக்கரவர்த்திக்கு எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றாளோ அதுக்கு ஏற்றவளாக இருக்க. கிஞ்சயினாம் பிரதிபட்சாமி கிருத்வா விப்ரியமே திருஷம் எதா எதாகி கௌசல்யா தாசி வச்ச சகீவத பார்யாவது பகினி வச்ச மாதிருவச்சோபதிஷ்டதி. கௌசல்ய தாசியை போலையும் சகியை போலையும் மனைவியை போலையும் சகோதரியை போலையும் தாயை போலவும் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு சுஷ்ரூஷ பண்ணுகின்றாள் என்பதை சொல்லுகின்றார். அந்த அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன் நானுன்னு தசரத சக்கரவர்த்தி புலம்புற ஒரு வார்த்தை இது இந்த ஸ்லோகத்தினால. அந்த எந்த சமயத்துல எப்படிப்பட்டதாக நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்றவர் கௌசல்யன்ற. அந்த மாதிரி பெருமாள் எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்னு, எந்த பெருமாளுக்கு எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்பவர் ஆதிசேஷன் என்பதை சொல்ற. அவருக்கு சேஷன்ற திருநாமத்தை சொல்லிக்கிறதுலே பெருமைப்படுபவராக இருந்திருக்க என்று சொல்ற. அந்த சேஷ சப்தத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும். அந்த அர்த்த அடுத்த உபன்யாசத்துல அந்த சேஷ சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அப்பேற்பட்ட திருவனந்தாழ்வான் மேல பெரிய விராட்டியோடு கூட எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை கவிதா கேகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.